ராமானுஜதயாபாஹத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்தரிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோ பகவதோஸ்யதேயிக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஹ குலபதேர்வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. திருவழுதினாடென்றும் தென்குருஹூர் என்றும் மறுவினைய வண்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாரி செய்தான் அடியினையே எப்போதும் சிந்தையாய் நெஞ்சே தெளிந்து. ஸ்ரீஹஸ்பதியான பகவான் திருவேங்கடமுடையான் திருமலையிலே வந்து நமக்கு அனுகிரகித்தார் அப்படின்னும், ஆழ்வாருக்கு சாட்சா்காரம் பண்ணவுடனேயே நம்மாழ்வார் அந்த திருவேங்கடமுடையானுக்கே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித கைங்கரியம் பண்ண வேண்டும், எல்லாரும் வாருங்கோள் அப்படின்னு ஒழிவில் காலமெல்லாம் உடனாய்மன்னி பாசுரம் நேத்தி பார்த்தோம். இது கோவில் திருவாய்மொழி மூன்றாம் பத்திலே வருகிற தசகம். அந்த எல்லா இந்த பாசுரத்தை சுவாமி ஆளவந்தார் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த தசகம் திரிவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருடைய பூர்வாசிரம பேரனான சுவாமி திருமலை நம்பிகள் அவர் அங்கேயே சிஷ்யனாக இருந்து காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கே. இதை கேட்டவுடனேயே அந்த திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு நல்ல ஆசை வருது. அத சுவாமி ஆளவந்தார்கிட்ட தெரிவிக்கிறார், நான் போய் அங்க திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்றேன்னு. உடனே ஆளவந்தாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, அங்க எதுக்குப்பா கஷ்டம் அப்படின்லாம் சொல்லாம அந்த கைங்கரியம் வரணும்னு ஆசை வந்திருக்கே, அதனால இன்னும் அனுகிரகம் பண்ணி அந்த திருமலைக்கு அனுப்புறார். திருமலையிலே முதல் முதல் நிறைய பேர் அதுக்கு முன்னாடியும் கைங்கரியம் பண்ணியிருக்கா. திருப்பதியிலிருந்து மலைக்கு வந்து கைங்கரியம் பண்ணிட்டு திருப்பி இறங்கிடுவா, அந்த மாதிரிதான் இருந்தது. சுவாமி திருமலை நம்பிகள் தான் முதல் முதல்ல திருமலையிலேயே வந்து அங்கேயே குடிசை கட்டிண்டு அங்க இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணார். தீர்த்த கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம் எல்லாம் பண்ணார். அதனாலதான் இன்னைக்கும் திருமலை ரெக்கார்டில் பார்த்தா திருமலை நம்பிகளை ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் திருமலை அப்படின்னு போட்டிருப்பா. அவளுடைய வம்சீயர்கள் இன்னைக்குமே முதல் தீர்த்தக்காரர்கள், தோழப்பாச்சார் அப்படின்னு சொல்லி முதல் ஆச்சாரிய புருஷர்களாக இருக்கா. அந்த காலத்துல திருமலையில வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது சுலபம் கிடையாது. மகா காடா இருந்தது, மலை ஏறி வரணும், மிருகங்கள்லாம் நடமாடும், அந்த இடத்துல வந்து எங்கேயோ போய் பாபநாசத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வரணும்ன்றதெல்லாம் இப்ப இருக்கிற திருமலையை பார்த்து நம்ம எடை போட முடியாது. அந்த காலத்துல வர்த்திக்கே பயப்பட்ட காலத்துல முதல் முதலாக சுவாமி திருமலை நம்பிகள், அதனால அவருடைய திருநாமே திருமலை நம்பிகள் அப்படின்னு திருவேங்கடமுடையானுக்கே அப்பேற்பட்ட கைங்கரியம் பண்ணார். அந்த கைங்கரியம் எப்படின்னா, தொண்டரடிப்புடி ஆழ்வார் புஷ்ப தோட்டம் போட்டு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணும்பொழுது மழை வந்தா கூட அவர் வந்து அந்த புஷ்பங்களுக்கு நீர் ஜலம் குத்துவேறாம். ஏன் அப்படின்னா, வருண பகவான் வந்து நம்ம கைங்கரியத்தை போட்டி போடக்கூடாது, அவர் பாட்டுக்கு அவர் பண்ணட்டும், நம்ம பண்ணணும் அப்படின்னு. அப்படி ரங்கநாதன் கைங்கரியம் பண்ணார். அப்படி அதே போல திருமலையிலே திருமலை நம்பிகள் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். இதுக்கு அடுத்த பாசுரம் இரண்டாம் பாசுரம், எந்தை தந்தை தந்தை தந்தை தந்தைக்கும் முந்தை வானவர் வானவர் கோ நொடும் சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமிழ் புகழ் காரெழிலன்னலே அப்படின்னு. எந்தை தந்தை தந்தை அப்படிங்கும்பொழுது அவரே சர்வ எல்லாருக்கும் சேஷியாக இருக்கார், சர்வ காரணத்துக்கும் காரணமாக இருக்கார். எந்தை தந்தை தந்தை, நம்முடைய தந்தை அவருடைய தந்தை அவருடைய தந்தை அப்படின்னு போகும்பொழுது முதல்ல ஆதியாக பிரம்மா அவருக்கும் தந்தையாக இருக்கார், எல்லாருக்கும் சேஷி. நம்ம எல்லாம் அடியார்க்கு அடியார்க்கு அடியார்க்குன்னு சேஷன் சேஷன் சேஷன் அவருக்காச்சாரின் அவருக்காச்சாரின் இருந்தாலும் அவர் ஒத்தரேதான் எல்லாருக்கும் சேஷியாக இருந்து அப்பேற்பட்ட பகவான் தந்தை தந்தைக்கும் முந்தை எல்லாருக்கும் முதல் முதல் சேஷியாக பரமஸ்வாமியாக பரமசேஷியாக இருக்கிற திருவேங்கடமுடையான் வானவர் வானவர் கோணுடும் அப்படின்னு. வானவர் அப்படின்னா நித்திய சூரியன், அந்த நித்தியசூரிகளுக்கே தலைவரான விக்ஷசேனர் சேனமுதலையார் அப்படின்னு வைகுண்டத்தில் எல்லா நித்தியசூரிகளையும் முக்தாத்மாக்களையும் நிர்வாகம் பண்றவர். அப்பேற்பட்ட சேனமுதலையார் அவர் எல்லா நித்தியசூரிகளோடே அந்த திருமலைக்கு வந்து சிந்து பூமகிழும் அப்படின்னு அங்கு இருக்கிற புஷ்பங்கள்லாம் அந்த புஷ்பங்கள்லாம் வருஷிக்கும் பொழுது அந்த புஷ்பத்தாலே கைங்கரியம் பண்றேன். திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே வந்து அந்த புஷ்பத்தை சேர்க்கிறேர். அந்த புஷ்பங்கள்லாம் திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலே வந்து விழுந்தவுன மலர்கிறது அப்படின்னு இங்க பூ மகிழும் திருவேங்கடத்து அந்தமில் புகழ் காரிலன்னலே அப்படின்னு அப்பேற்பட்ட பகவான் அந்தமில்லாத புகழ் அப்படின்னா எல்லையில்லாத புகழ், அவருடைய குணங்களாலே அப்பேற்பட்ட புகழ் கொண்டவர். எப்படின்னா காரழில் அண்ணலே மேகம் போலே அப்படிங்கிறார். நம்ம தாகத்துக்கு மேகம் நீர் மழை வந்ததுன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ, ஊரே சுபிக்ஷமாக இல்லாத பொழுது மழையே இல்லாத பொழுது அந்த மழை பெஞ்சா எப்படி மேக ஜலம் எப்படி இருக்குமோ, அப்படி நம்ம இந்த சம்சார சாகரத்திலே கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது இங்கே திருவேங்கடமுடையான் அவதரித்து நமக்கு அனுகிரகம் பண்றானே, அப்படி காரழில் அண்ணலே அப்படின்னு மேகம் போலே அழகாக இருக்கேர், அப்பேற்பட்ட சௌந்தரியமாக இருக்கேர், நமக்கு பாவங்களிலிருந்து குளிர்ச்சியை தரேர் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவாராயிரப்படியிலே இதுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது அவர் கேள்வி கேட்டுக்கிறார், இப்ப ஸ்ரீ வைகுண்டத்திலே ஆழ்வார் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவர் இப்ப திருமலையில திருவேங்கடமுடையான் சாட்சாத்காரமானவனு இங்கேயே கைங்கரியம் பண்றாரே அப்படின்னா, திருநாட்டில் உள்ள எம்பெருமானுக்கு அடிமை செய்வதென்றோ எல்லாருக்கும் பரமப்பிராபியமே என்னில். அப்பேற்பட்ட அந்த வைகுண்டத்திலே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றது தானே பரமப்பிராபியம். அப்படின்னு இருக்க ஆழ்வார் இங்க கைங்கரியம் பண்றேரே அப்படின்னா, திருநாட்டில் உள்ள நித்திய சித்த புருஷர்களும் திருவேங்கடமுடையான் குணங்களிலே அகப்பட்டு அவன் திருவடிகளிலே என்றோ வந்து அடிமை செய்கிறது அப்படின்னு, அப்பேற்பட்ட நித்தியசூரிகளே இந்த திருவேங்கடமுடையானுக்கு வந்துதானே கைங்கரியம் பண்றார், அவருடைய குணங்களாலே அப்படின்னு இங்க திருப்பியும் போடுற, குணத்தினாலே குணகிருத்த தாசியம் ஸ்வரூப கிருத்த தாசியம் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம் போன பாசுரத்திலேயே. ஸ்வரூப கிருத்த தாசியம்னா நம்மளுடைய ஸ்வரூபம் என நம்ம ஜீவாத்மா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பண்ணாம அவருடைய குணம் அப்பேற்பட்டது அப்படின்னு. நம்ம ஆபீஸ்ல நமக்கு ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அந்த மேனேஜர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்றது ஒரு ரூல் இருந்தா கூட அந்த மேனேஜரே நல்ல நம்ம கெரியருக்கு நல்லா உபயோகப்படுவார், சொல்றது நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்படிங்கும்பொழுது அவர் சொல்றது கேட்கறதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த பகவானுடைய குணங்களை பார்த்து நித்திய சூரியர்களே வந்து இங்க கைக்கரியம் பண்றார். நம்ம என்ன நினைக்கிறோம், முதல் கேள்வி என்ன அப்படின்னா, வைகுண்டத்தை விட்டு இங்க திருவேங்கடமலையிலே கைங்கரியம் என்ன, அந்த வைகுண்டத்தில் இருக்கிற நித்திய சூரிகளே இங்க கைங்கரியம் பண்ணும்பொழுது நம்மள இங்கதானே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. அவன் திருவடிகளிலே அன்றோ வந்து கைங்கரியம் பண்ணுகிறார், ஆதலால் தன்னுடைய நிரவதிக கல்யாண குணங்களாலே தன் அடியார்க்கென்னை ஆட்படுத்தி அருளின திருவேங்கடமுடையானு கடிமை செய்வதுவே நமக்கு பரமப்பிராபியம் அப்படின்னு. அந்த திருவேங்கடமுடையான் தன்னுடைய அடியாருக்கு நம்மளை ஆட்படுத்தி வச்சிருக்கான் இல்லையா அப்படின்னு, எந்தை தந்தை தந்தை அப்படின்னு சொல்லும் பொழுதே அப்போ நம்ம வந்து அந்த சம்பந்தம் பகவானுடைய சம்பந்தம் நமக்கு எப்படி கிடைக்கிறதுனா, நம்மளுடைய அந்த சம்பிரதாயம் சித்தம் சத் சம்பிரதாய அப்படிங்கிற மாதிரி தந்தை தந்தை தந்தை எல்லாருக்கும் அப்படி இந்த நம்மளுடைய அவா நமக்கு தந்த குலதனம் இல்லையா, பித்ரு பைத்தாமகம் தனம் அப்படின்னு அவர் அப்பேற்பட்ட சத்சங்கம் இல்லைன்னா நம்மளுக்கு என்ன, நம்மளும் அர்த்தபரர்களாக காமபரர்களாக போயிருப்பமே தவிர, ஆனா இப்பேற்பட்ட இந்த சம்பந்தத்தினாலே பரம ஸ்ரீ வைஷ்ணவ உத்தமமான கைங்கரியம் பண்ணணும்னு நமக்கு தோன்றதுக்கு நம்மள இந்த சத் சங்கத்திலே சத் சம்பிரதாயத்திலே இப்பேற்பட்ட குலத்திலே நம்மளை அவதாரம் நம்மளை பிறக்க வச்சிருக்கான் இல்லையா. அந்த பெருமாள் தன்னுடைய அடியாருக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் அப்படின்னு தொண்டரடி திருப்பானாழ்வார் மங்களாசாசனம் பண்ணா போலே, அப்படி திருவேங்கடமுடையான் நம்ம ஆட்படுத்தி வச்சதுனால அதனால அவருக்கு நம்ம அடிமை செய்வதே கைங்கரியம் பண்ணுவதே பரமப்பிராபியம் அப்படின்னு இங்க சுவாமி திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவருடைய வியாக்கியானம். மாயாவி பரமானந்தம் தியக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமையா சகமோதத்தே அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகத்தில் மாறி வைகுண்டத்தை கூட விட்டுட்டு சுவாமி புஷ்கரணி தீரத்திலே பகவான் வந்து இருக்காரு. ரமா சகயா அப்படின்னு, ரமையா சகயான தாயாரோடே சேர்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ண பகவான் இங்கே இருக்கும் பொழுது, அந்த நித்தியசூரிகளும் பகவானுக்கு இங்கேயே கைங்கரியம் பண்றா, இங்கே ஏன் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நம்ம பார்த்தோம் அவருடைய குணங்களாலே அப்படின்னு. ஏன் வைகுண்டநாதன்னா அவர் அங்க பரமபதத்திலே பரமபதநாதனாக இருக்கார், அவருடைய சௌலபியம் சௌசீல்யம் வாத்சல்யம் எல்லாம் அங்க பார்க்க முடியாது, அங்க எல்லாருமே சர்வஜர்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறார். ஆனா இங்க இப்ப ஏற்பட்ட நம்ம பாவம் பண்ணி இங்க இருந்தா கூட நமக்கும் அனுகிரகம் பண்றது இல்லையா, எப்படிலாம் ஒவ்வொரு பக்தால் அவர் ஆட்கொள்கிறார், அந்த சௌலபியத்தெல்லாம் நம்ம இங்கதான் பார்க்க முடியறதுனால அவளே இங்க வராளாம். திரிவேங்கடமுடியானுடைய சௌலபியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம், இதுக்கு முன்னாடி திருமலை நம்பிகளுடைய வைபவம் பார்த்தோம் இல்லையா, திருமலையிலே வந்து இருந்தேர் தீர்த்த கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அந்த காலத்தில் ரொம்ப தூரம் போகணும், பாபநாசத்திலிருந்து போய் தீர்த்தம் கொண்டு வரணும், அந்த ஒரு பெரிய பானையில தீர்த்தம் கொண்டு வருவார். அப்போ திருவேங்கடமுடியானே ஒரு பாலகனாக வந்தேராம், வந்து தாத்தா தாத்தா எனக்கு தீர்த்தம் கொடு அப்படின்னார். இது பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய தீர்த்தம்ப்பா, அதனால கொடுக்கறதுக்கு இல்லை, திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்தணும், நீ இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நடந்து போயே அப்படின்னு. இல்ல இல்ல எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, இல்ல ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி கேட்க, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, அதுக்கு அந்த பாலகன் சொன்னானா, நீ எதுக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வர, நானே உன் முன்னாடி வந்து நிக்கிறேனே தீர்த்தம் கொடுக்க வேண்டியதானு, ஏ படுவா உனக்கு என்ன இவ்வளவு இது போ அப்படின்னு. அங்கிருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த பானையை உடச்சி அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டானா. அதுக்கப்புறம் என்னடா இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும்பொழுது, அதுக்கப்புறம் தானே பகவான் தானே தான், இனிமேலிருந்து அவ்வளவு தூரம் போய் நீர் எனக்கு தீர்த்தம் கொண்டு வரவானாம் அப்படின்னு அங்க ஆகாச கங்கை அப்படின்ற அந்த ஜலத்து ஒரு நீர் பிரவாகமாக அங்க வரவழைச்சாராம் பெருமாள். அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் கிட்டலிருந்தே திருமலை நம்பிகள் தீர்த்த கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு. அப்பேற்பட்ட இந்த சௌலபியம் வாத்சல்யம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய இதெல்லாம் அங்க வைகுண்டத்தில் இப்ப ஏற்பட்ட லீலைகளை நம்ம பார்க்க முடியாது. அதனால நித்தியசூரிகளே வந்து இங்க புஷ்ப கைங்கரியம் பண்ணும் பொழுது நம்ம வந்து நம்மளும் இங்கேயே நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றத இங்க நமக்கு எடுத்துக்காட்டு. சுவாமி பெரிய பரகால சுவாமி இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது, திருநாட்டிலுள்ள நித்திய சித்த புருஷர்கள் இத்திருவேங்கடமுடையானுடைய அழகிலும் குணங்களிலும் அகப்பட்டு இங்கே என்றோ அடிமை செய்கிறது, ஆகையால் இங்கே நாம் அடிமை செய்ய ஓடி வாருங்கோள் என்கிறார் அப்படின்னு ஒரு படி ஏழுத்து போய், ஓடி வாருங்கோள் எல்லாரும் சீக்கிரம் வாருங்கோள், இந்த நித்திய சித்தர புருஷர்களே இங்கே வந்து திருவேங்கடமுடியானுக்கு கைங்கரியம் பண்ண நம்மளுக்கு இன்னும் பக்கத்திலேயே இருக்கிறே, எல்லாரும் ஓடி வாருங்கோள் அப்படின்றத இங்க எடுத்துக்காட்டுறேர். வானவர் வானவர் கோனுடும் சிந்து பூ மகிழும் அப்படின்றதுக்கு வியாக்கியானம் பண்ணும்பொழுது பெரிய பரகால சுவாமி, நித்திய சூரிகளுக்கு தலைவரான சேன முதலையார் இவர் வானவர்களோடு வந்து புஷ்ப விருஷ்டியை சுவாமி திருவீதிகளில் உலாவும்போது பண்ணி அப்படின்னு, அந்த திருவீதியிலே பகவான் ஏழும் பொழுது அவாள்லாம் இங்க வந்து திருவீதியிலே வந்து புஷ்ப விருஷ்டி பண்றாளாம், அந்த சிந்து பூ மகிழ் அங்க மகிழ்ற புஷ்பத்தெல்லாம் எடுத்து புஷ்ப விருஷ்டி பண்றாளாம். அதனாலே அவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமி சிந்தின புஷ்பங்களானவை சேத்தனத்தை பெற்று இவ்வதிசயத்தை நாம் பெற்றோம் என்று மகிழ்கிறது அப்படின்னு, அந்த புஷ்பங்கள் கூட அப்படியே மகிழ்கிறது, சிந்து பூ மகிழும் அப்படின்னா அதுக்கு அந்த சைத்தன்யம் வந்துட்டு ஆகா, பகவானுடைய திருவடியிலே நம்ம வந்து விழுந்ததுனால அது எப்பேற்பட்ட அதிசயம், எப்பேற்பட்ட பாக்கியத்தை நாம் பெற்றோம் அப்படின்னு ஆழ்வார்கள் சொன்ன மாதிரி, என்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் அந்த புஷ்பமாக நான் இருக்கக்கூடாது, அப்ப பகவானுடைய திருவடியிலே நான் இருப்பேனே அப்படிங்கிற மாதிரி அதுவும் சைத்தன்யத்தை கொண்டது. ஆனா திருமலையில இருக்கிற எல்லாமே அங்க இருக்கிறவா எல்லாமே நித்தியசூரிகள் தான், அவாவா தான் அந்த புஷ்பமாக இருந்து பகவான் திருவடியிலே விழணுமோ, பகவான் திருவடியிலே இருக்கணும் அப்படின்னு, பகவானுடைய அங்க மலையில எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு நித்தியசூரிகளே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி அற்புதமாக இந்த இடத்துல வியாக்கியானம். இதே பாசுரத்துக்கு போன பாசுரம் பார்த்து நம்ம சொன்னோம், திருமலை நம்பிகள் எப்படி திருமலையிலே வந்து கைங்கரியம் பண்ணாலோ அதே மாதிரி ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் இந்த பாசுரத்துக்கு காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த காலக்ஷேபம், சிஷ்யர்கள்லாம் எப்பேற்பட்ட சிஷ்யர்கள், நம்ம ஆச்சாரியர்கள் காலக்ஷேபம் அப்படின்னாலே ஆச்சரியம். அதுலேயும் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய காலக்ஷேபம் அப்படின்னா, அவர் இந்த பாசுரத்துக்கு காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அவர் கண்ணில் ஒரே கண்ணீர். அதை பார்த்து சிஷ்யர்களுக்கெல்லாம், அப்படி ஆச்சாரியன் கண்ணில் இப்படி கண்ணீர் வருதே, இப்போ நம்ம பார்த்ததே இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு. அதில் அனந்தாழ்வானும் இருந்தார், அனந்தாழ்வார். அவ வந்து அப்படி கவனிப்பா, எந்த இடத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் கண்ணில் ஜலம் வந்தது அப்படின்னு. எந்தை தந்தை தந்தை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் சேஷியானவன் அப்படின்னு அவருடைய பரத்வத்தை சொல்லும் பொழுது, அப்பேற்பட்ட பகவானாச்சே அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் கண்ட ஜலம் வந்ததுதான்னா இல்லை. அந்தமிழ் புகழ் அப்படின்னு அவருடைய கல்யாண குணங்கள் அதை சொல்லும் பொழுது, அப்பேற்பட்ட புகழ் உள்ள பெருமாள், குணங்களோட பெருமாள் அப்படின்னு அவருடைய சௌலபியத்தை இங்க சொல்லும் பொழுது அப்ப கண்ணில் ஜலம் வந்ததுதான்னா அப்ப கூட இல்லை. காரையில் அண்ணலே அப்படின்னு, மேகம் போலே அப்படின்னு அவருடைய சௌந்தரியத்தை சொல்லும் பொழுது இருந்ததான்னா அப்பையும் இல்லை. எங்க அப்படின்னா சிந்து பூமகிழும் அப்படின்னு, வானவர் வானவர் கோணுடும் அப்படின்னு, அப்பேற்பட்டவாழ்லாம் பிரம்மருத்ராதிகள், அதுக்கும் மேல நித்திய சூரியர்கள், அவருக்கும் தலைவரான விக்ஷசேனர், அவளுமே கைங்கரியம் பண்ணக்கூடிய பெருமாள் அப்படிங்கும் பொழுது அதுக்காகவா அந்த பெருமையை நினைச்சானா இல்லை. சிந்து பூமகிழும் அப்படிங்கிற இடத்துல அப்ப புஷ்பங்கள் அங்க விழருது அப்படிங்கும் பொழுது ஏன் கடல ஜலம் வரணும்? அது வந்து நல்லது தானே குறிக்கிறது. ஒரு இடத்துல புஷ்பங்கள் நிறைய வளருது அப்படின்னா அது ஏன் அப்படின்னு காலக்ஷேபம் முடிஞ்சு ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர்கிட்ட சிஷ்யர்கள் கேட்கும்பொழுது அவர் சொல்றாராம், அப்படி புஷ்பங்கள்லாம் கீழே விழுந்து அதை ஒரு தொடுத்து பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு அங்க பரம பாகவதர்கள் இல்லையே, கைங்கரியம் பண்ண அங்க யாரும் இல்லையே அப்படின்னு அந்த கண்ணில் ஜலம் வந்துடும். அப்ப உடனே அந்த இடத்துல எல்லா சிஷ்யர்களும் பார்த்தா எல்லாம் அமைதியா இருந்தா. ஆனா அனந்தாழ்வார், நான் வந்து திருமலைக்கு போய் நான் இந்த புஷ்ப கைங்கரியத்தை பண்றேன் அப்படின்னு கிளம்பினாராம். அது அவ்வளவு சுலபம் இல்லை. அது இல்லாம அனந்தாழ்வாருடைய தர்ம பத்னி அப்ப நிறமாச கர்ப்பவதியாக இருந்தா, அப்போ அந்த சமயத்துல திருமலைக்கு போக முடியுமா? எவ்வளவு கஷ்டம். அதுவும் புஷ்ப கைங்கரியம் பண்ணணும், அங்க முதல்ல ஒரு தோட்டம் போடணும், அந்த தோட்டத்துக்கு ஒரு குளத்தை ஏற்படுத்தணும், இதெல்லாம் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அந்த பாஷ்யக்காரருடைய கண்ணில் ஜலம் வந்துருது இல்லையா, நம்மளால தாங்க முடியும். மற்ற சிஷ்யாக்கள் போலையே அப்படின்னா, ஏன் திருமலையை நினைச்சு கஷ்டம், அங்கெல்லாம் போய் யார் இருக்கிறது, ஆச்சாரியர் இங்க சொல்லிடுவேர், நம்ம போக முடியுமா என்ன, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அமைதியா இருந்தாலேன்னா அப்படி நம்ப வேணா அப்படி இருக்கலாம். பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்கள் அப்படி கிடையாது, அவா ஏன் அமைதியா இருந்தார்கள் அப்படின்னா, அவளுக்கு எம்பெருமான் கைங்கரியத்துடைய எம்பெருமானார் கைங்கரியம் வசந்தது அப்படின்னு. பெருமாள் கைங்கரியம் இருக்கட்டும், ஆனா பாஷ்யக்காரரை விட்டு அவளால் இருக்க முடியாது. எப்படி லட்சுமண பெருமாள் சொல்றது, ராமரை விட்டு நான் இருக்க முடியாது, ஜலத்திலிருந்து ஒரு மீனை எடுத்து வெள்ள போட்டா மாதிரின்றது. திருப்பி நீ அயோத்தியக்கு போனா அது ஜலத்தில் இல்லாம மீன் இருக்க முடியுமா? பிராணம் போயிடுமோ, நான் திருப்பி போனா இருக்க முடியாது, என்னால உமக்கே கைங்கரியம் பண்ணுவேன் இருக்கேன். லட்சுமணர்கள் போல மற்ற சிஷ்யர்கள், ஆனா அனந்தாழ்வானும் பரதாழ்வான் போலே. பரதாழ்வான் என்ன சொல்றது, பகவானுக்கு எல்லாரும் வனவாசத்துக்கு நாலு பேரும் போயிட்டேன்னா, அப்ப பெருமாளுடைய மனசு போல அயோத்தியில மக்கள் எப்படி இருக்காளோன்னு அந்த கஷ்டமே இருக்கும் இல்லையா? அவர் சொல்றாரு, பரதசத்திரன் நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருந்து ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணணும்னு அவருக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, அவர் அந்த இதுல இருக்கக்கூடாது, அவர் சொன்ன கைங்கரியத்தை நாம் பண்ணணும் அப்படின்னு எப்படி வந்தேரோ அப்படி பாஷ்யக்காரருடைய கண்களை ஜலம் பார்க்க முடியாம அனந்தாழ்வான் தான் வந்து கைங்கரியம் பண்றார் அப்படின்னாராம். அதனால அனந்தான் பிள்ளை, நீரே ஆண் பிள்ளை அப்படின்னு பாஷ்யக்கார் சொன்னேன்னு அனந்தான் பிள்ளை அப்படின்ற திருநாமம். அதுக்கப்புறம் திருமலையிலே வந்து திருமலை நம்பிகளோட சேர்ந்து அதுக்கப்புறம் பக்கத்தில் தோட்டத்தை போட்டு அவரும் கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு இப்பேற்பட்ட பல கைங்கரியங்கள் பண்ணவா இருக்கா அந்த காலத்தில். அப்படி ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே வந்து அந்த திருமலையில இல்லை, அப்படி இருந்தாலும் அவளுடைய மனசு நம்மாழ்வார் அவாவா அங்கங்கே இருந்து அந்தந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி சம்பிரதாயத்தை வழிநடத்தினாலும், ஆனால் திருவேங்கடமுடையானை நினைத்தேதான் பூர்த்தியாக அவர்கள் இருந்து அனுபவித்து கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைச்சா. அப்படி இந்த ஒரு நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்தினாலேயே இப்பேற்பட்ட ரெண்டு ஆச்சாரியர்கள் திருமலையிலே வந்து கைங்கரியம் பண்ணார்கள். அவளுடைய வம்சம் இன்னைக்குமே முதல்ல அந்த கைங்கரியங்கள் இன்னைக்கும் திருமலை நம்பிகளுடைய வம்சமும் அனந்தாழ்வார் அவளுடைய வம்சத்தினார்களும் இன்றைய பரியந்தம் அவாவாளுடைய ஆச்சாரியர் ஆளவந்தார் பாஷ்யக்காரர் திருவுள்ளம்படி இன்றைய வரைக்கும் திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட இந்த பாசுரம், அதுலேயும் இந்த ஆழ்வார் இங்க வந்து என்ன சொல்றேன்னா, அப்பேற்பட்ட பகவான் சர்வசேஷியானவன், அவருக்கு அந்த நித்தியசூரிகளே வந்து இங்கே கைங்கரியம் பண்ண, புஷ்ப கைங்கரியம் பண்ண நம்மளும் இந்த இடத்திலே வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அப்பேற்பட்ட பகவான் குணத்தோடே கூடின அப்பேற்பட்ட புகழுடைய மேகம் போலே குளிர்ச்சியான பெருமாள் சௌந்தரியத்தோடே நமக்கு அனுகிரகம் பண்ண பெருமாளுக்கு திருவேங்கடமுடையானுக்கு நம்மெல்லாம் கைங்கரியம் பண்ணணும் வாருங்கோள் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இதுக்கு அடுத்த பாசுரம் அண்ணல் மாயன் அப்படின்றது நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.